கோயில் ஆடும் பொம்மை ரெண்டு, ஊமையாச்சு உண்மை ஒன்று. நூலில் ஆடும் பொம்மை ரெண்டு, ஊமையாச்சு உண்மை ஒன்று. கானலிலே மீன் பிடிக்க தூண்டில் போடும் தாரி என்ன, விதி எனும் நூலில் ஆடும் பொம்மை ரெண்டு, ஊமையாச்சு உண்மை ஒன்று. பாவமா விளைந்த சாபமா, புரிந்த பாவமா விளைந்த சாபமா, விளங்காத மாயமா, இரண்டு துருவமா இருக்கும் பருவமா, இதுதான் நியாயமா. இளம் பூவும் காற்றும் கூடுமா, இணை கோடு போல ஓடுமா, கேள்விக்கொரு விடை கிடைக்கும், வேளை நாளை வாய்க்கும் என்று. விதி எனும் நூலில் ஆடும் பொம்மை ரெண்டு, ஊமையாச்சு உண்மை ஒன்று. இரவு மேடையில் உறவு நாடகம், இரவு மேடையில் தொடங்காமல் நின்றதோ, உலக அதிசயம் பரம ரகசியம் கதையா கண்டதோ. மனவாழ்வில் என்ன சோதனை, மனதோடு என்ன வேதனை, நாயகனும் நாயகியும் ஆடல் பாடல் கூடல் இன்றி, விதி எனும் நூலில் ஆடும் பொம்மை ரெண்டு, ஊமையாச்சு உண்மை ஒன்று. நூலில் ஆடும் பொம்மை ரெண்டு, ஊமையாச்சு உண்மை ஒன்று.